பேசுதே. பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே, மழைச்சார திரிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் பிடிக்குதே. கேட்டு மன கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காத்தில் மிதக்குதே. இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே. புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் குடிக்குதே. மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே.